மீண்டும் வாழ்வோம். உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான மனிதாபிமான பணிகள் குறித்த தகவல் பரிமாற்ற நிகழ்ச்சி. வன்னியிலிருந்து அதிகளவு மக்கள் வருகை தந்து கொண்டிருப்பதால் நிர்வாகத்தை மேலும் இலகுபடுத்துவதற்காக வவுனியா அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸுடன் இணைந்து செயலாற்றுவதற்காக இராணுவ உயர் அதிகாரி மேஜர் ஜெனரல் GA சந்திரசிறி நியமிக்கப்பட்டுள்ளார். கண்டி, புலனறுவை மற்றும் அனுராதபுரம் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கும் நிர்வாக பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கண்டி அரசாங்க அதிபர் கோத்தபய ஜெயரட்ன, நாம் நாளை முதல் எங்கள் கடமைகளை பொறுப்பேற்போம். முதல் கட்டமாக மக்களை பொறுப்பேற்று பின்பு கூடாரங்களில் குடியமர்த்தி அதன் பின்பு தேவைகளை நிறைவேற்றுவோம். நலன்புரி முகாம்களை கண்டி மாவட்ட அரசாதிபரும், உணவு மற்றும் சுகாதாரத்தை புலனறுவை மாவட்ட அரசாங்க அதிபரும், மின்சாரம் மற்றும் நீர் தேவைகளை நிர்வகிக்க அனுராதபுர அரச அதிபரும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது அண்ணளவாக 193,000 பொதுமக்களை அரசு கவனிக்க வேண்டியுள்ளது. யூனிசெஃப் அமைப்பானது வன்னியில் பாதுகாப்பு வலயத்தில் இருந்து வவுனியாவிற்கு இடம்பெயர்ந்த மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக 50 மெட்ரிக் டன் அவசர நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு தெரிவித்துள்ளது. இந்த அவசர நிவாரண உதவிகளில் போஷாக்கு, உணவு, நீர் சுத்திகரிப்பு தொகுதிகள், அவசர தேவைக்கான மருந்துகள் போன்றன உள்ளடங்கியுள்ளன. யூனிசெஃபின் பேச்சாளர் ஜேம்ஸ் எல்டர் இதுகுறித்து கருத்து வெளியிடும் போது, பாதுகாப்பு வலயத்திலிருந்து வந்த மக்கள் மிகவும் களைப்புடன் இருந்தார்கள். அவர்கள் பசியுடன் காணப்பட்டார்கள். பலர் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். தற்போது அவர்கள் தமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். யூனிசெஃப் அமைப்பானது 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவசர மனிதாபிமான உதவியாக கோரி நிற்கின்றது. அரசின் தகவல்களின்படி கிட்டத்தட்ட 200,000+ அதிகளவிலான மக்கள் வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து வவுனியா உட்பட பல பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அந்த அமைச்சின் சார்பில் பேசவல்ல அதிகாரியான வைத்தியர் ஈஸ்வர கோட்டைகூட தெரிவிக்கின்றார். வவுனியா வைத்தியசாலையில் காணப்படும் நெரிசலை கட்டுப்படுத்த செட்டிக்குளத்தில் ஜெர்மனிய செங்கிலுவை சங்கத்தின் உதவியுடன் வைத்தியசாலையொன்று அமைக்கப்பட உள்ளது. அதற்கு இன்னும் 2 மாதங்கள் வரை செல்லும். ஆனால் பிரான்ஸ் அரசாங்கத்தின் உதவியுடன் எதிர்வரும் புதன்கிழமை செட்டிக்குளத்தில் வைத்தியசாலையொன்றை நிர்மாணிக்க உள்ளோம். அதேவேளை திடீரென்று 1.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வவுனியாவிற்கு வருகை தந்துள்ளதால் நோயாளர்களை பராமரிப்பதற்கான கட்டில் வசதிகள் போதாமல் போகும். இதன் காரணமாக 1,000+ கட்டில்களை பெறுவதற்கும் நாம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். மேலும் ICRC-யின் உதவியுடன் மன்னார் பொது வைத்தியசாலையில் 250+ கட்டில்களுடன் பிரத்யேக வைத்திய சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மீண்டும் வாழ்வோம் நிகழ்ச்சியானது இன்டர்நியூஸ் ஸ்ரீலங்காவின் தயாரிப்பாகும்.